இப்படி ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்கிறார்கள். இப்போது குகன் பரதனை நோக்கி விசாரிக்கிறான். குகன் பரதனை நோக்கி வந்ததற்கு காரணமே பரதன் எதற்காக வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். எனவே அது குறித்து விசாரிக்கிறான். வந்த நோக்கம் என்ன என்று வினவுகிறான். அதற்கு பரதன் சொல்லுகிறான், முந்தையோர் முறைமை என்று ஒன்று இருந்தது. முன்னோன் ஆள வேண்டும், முன்னோனுக்குத்தான் அரச உரிமை. அந்த முன்னோர் மரபு மாறும்படியாக என் தந்தை ஒரு காரியம் செய்து விட்டார். அரசு எனக்கு வழங்கப்பட்டு விட்டது. எனவே அந்த தவற்றை திருத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். ராமனை மீண்டும் அயோத்திக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய வருகையை குறித்த நோக்கத்தை பரதன் குகனிடம் சொல்லுகிறான். இதை கேட்டவுடன் குகன் பரவசம் அடைந்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பண்பின் சிகரம் இவன்! குணக்குன்றாக அல்லவா இவன் இருக்கிறான்! இப்படிப்பட்டவனை பார்க்க முடியுமா? ஆஹா என்று அவன் நெகிழ்ந்து பரதனை அப்படியே உச்சி மேல் வைத்து மெச்சி கொண்டாடக்கூடிய நிலைக்கு உள்ளாகி விடுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் அவனிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த 224வது பாடல். கம்பர் குகனிடம் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை பாடலாக்கி இருக்கிறார். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவரோ தெரியின் அம்மா. ஆயிர ராமர்களை கொண்டு வந்து உனக்கு முன்பு நிறுத்தினாலும் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று சொல்கிறார். பரதனுடைய சிறப்பை மிகப்பெரிய உச்ச நிலைக்கு கொண்டு வைத்து விடுகிறான் குகன். ராமனை மிக உயர்வாக கொண்டாடக்கூடியவன் குகன். தன்னுடைய தலைவனாக, தன்னுடைய கடவுளாக, நாயகனாக ஏற்று மனத்திற்குள் பூசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குகன், அந்த ராமனை விடவும் இந்த பரதன் உயர்ந்தவன். ஆயிரம் ராமர்கள் சேர்ந்தாலும் இந்த பரதனுக்கு இணையாக மாட்டார்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் பரதனை அவன் எந்த அளவிற்கு உயர்த்தி பேசுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவன் சொல்லுகிறான், தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. தாயின் பேச்சை கேட்டு, தாய் உரைத்த உரையை, அந்த பேச்சை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. உன்னுடைய தந்தை உனக்கு கொடுத்த இந்த பூமியை, தாதை என்பது தந்தை என்ற பொருளில் வந்திருக்கிறது. தாதை என்ற சொல் தந்தை என்ற பொருளில் பல இடங்களில் வரும் இலக்கியங்களில். பாரதியார் கூட தம்முடைய கவிதைகளில் ஒரு சில இடங்களில் இந்த தாதை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். தாதை தந்தை என்ற பொருளில் வரும். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. தந்தை தனக்கு கொடுத்த இந்த பூமியை. பூமிக்கு பல சொற்கள் இருக்கின்றன பூமியை குறிப்பதற்கு. பூமி, புவி, குவளையம், காசினி, மேதினி, தரணி, தாரணி என்றெல்லாம் பல சொற்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சொல் தரணி. தாதை உதவிய தரணி தன்னை. தந்தை தனக்கு உனக்கு கொடுத்த இந்த பூமியை, இந்த பூலோக ராஜ்யத்தை, தீவினை என்ன நீத்து, அது பாவம், அதை ஏற்றுக்கொள்வது பாவம் என்று அதை துறந்து விட்டு தீ நீத்தல், நீத்தல் என்றால் துரத்தல், தீவினை என்ன நீத்து, அது பாவம் என்று கருதி அதை துறந்து விட்டு சிந்தனை முகத்தில் தேக்கி கவலையை முகத்தில் தேங்க வைத்து கொண்டு மிகவும் கவலை படிந்த முகத்துடன், சிந்தனை என்பது நாம் பொதுவாக மனத்தில் எழக்கூடிய எண்ணங்களை குறிப்பதற்கு அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம், பலவிதமான சிந்தனைகள் என்று சொல்கிறோம். சிந்தனை என்பது இங்கு கவலையை குறித்து வருகிறது, கவலையும் ஒரு சிந்தனை தானே. பொதுவாக சிந்தனை வயப்பட்டு இருப்பது என்பது கவலை அதிகரிக்கும் போதுதான் மனிதன் சிந்தனை வயப்பட்டு இருப்பான். பெரிதாக ஒன்றை யோசித்து கொண்டு இருக்கிறான் என்றால் கவலை இருக்கிறவன் தான் அதிகமாக யோசிப்பான் மற்றவர்களை விட. எனவே சிந்தனை என்பது கவலையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக பல இடங்களில் வரும். சிந்தாகுளம் என்று அதை கொஞ்சம் விரித்து சொல்வார்கள். சிந்தை ஆகுளம், ஆகுளம் என்றால் துன்பம், சிந்தாகுளம் என்றால் சிந்தையின் துன்பம் என்று வரும். இங்கு சிந்தனை என்பதே கவலையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக வந்திருக்கிறது. சிந்தனை முகத்தில் தேக்கி, கவலையை முகத்தில் தேக்கி வைத்துக்கொண்டு போயின என்ற பொழுது, இந்த வனத்திற்கு நீ வந்திருக்கிறாய் என்ற போது என்று சொல்லும் போது, இந்த போது என்ற வார்த்தையை நாம் சில இடங்களில் இணைத்து பேசுவோம். இந்த காலத்தில் கூட நீயே இங்கே வந்திருக்கிறாய் என்ற போது நான் வரமேற்றேனா என்ன என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அந்த போது என்பதை ஒன்றை சிறப்பித்து சொல்வதற்கு அந்த போது என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வோம். அதே போல இங்கு வந்திருக்கிறது, நீ வந் என்ற போது நீ உனக்கு கிடைத்த அந்த ராஜ்யத்தை எல்லாம் துறந்துவிட்டு நீ இந்த வனத்திற்கு வந்திருக்கிறாய் என்ற போது வந்திருக்கிறாய் என்று தெரிகிற இந்த வேளையில், புகழினோய் தன்மை கண்டால் புகழுடைய உன்னுடைய தன்மையை பார்க்கும்போது, புகழினோய் என்பது பரதனை விழிக்கக்கூடிய வார்த்தை, புகழை உடையவனே உன்னுடைய தன்மையை பார்த்தால் ஆயிர ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியின் அம்மா. ஆயிரம் ராமர் நினக்கு ஒப்பு ஆவார்களோ, கீழ் என்ற வார்த்தை ஒப்பு என்ற பொருளில் வந்திருக்கிறது, ஒப்பு இணை நிகர் என்ற பொருளில் வந்திருக்கிறது. திருவாசகத்தில் கூட இந்த கீழ் என்ற வார்த்தை மிக பிரசித்தி பெற்ற திருவெம்பாவையில் வரும். திருவெம்பாவையில் கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். இறைவனை குறித்து சொல்லும்போது கேளில் பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதி என்று இறைவனை சொல்லுகிறார். ஆக கேள் என்றால் ஒப்பு என்று அர்த்தம். நாம் பொதுவாக இன்னொரு வார்த்தை கேட்டிருப்போம், கேள் கேள், இதற்கு உறவு என்ற ஒரு பொருள் இலக்கியங்களில் வரும், இது கேள். இப்போது நாம் பார்ப்பது கேள் ஒப்பு. ஆயிரம் ராமர் உனக்கு ஒப்பாவார்களோ, இல்லை, அந்த ஆவாரோ என்ற அந்த வினா, ஆயிரம் ராமர்கள் சேர்ந்தாலும் உனக்கு இணையாக மாட்டார்கள். தெரியின் அம்மா, ஆராய்ந்து தெரிதல் என்றால் ஆராய்ந்து பார்த்தல், தெரிதல் அதை தெரிந்து கொள்வதற்காக அதை ஆராய்ந்து பார்த்தல், ஆராய்ந்து பார்த்தால் ஆயிர ராமர் நினைக்கு இணையாக ஆவார்களா, ஆக மாட்டார்கள். அம்மா என்பது வியப்பு சொல், வியப்பிடை சொல் என்று அதை சொல்லுவார்கள் இலக்கண ரீதியாக. வியந்தவன் சொல்லுகிறான் அம்மா என்று வியப்பிடை சொல் இணைத்து பேசுகிறான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தழனி தன்னை, தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது, புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கீழ் ஆவரோ தெரியும் அம்மா இதில் போயின என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அது வந்தனை என்ற பொருளில் வருகிறது. சிந்தனை முகத்தில் தேக்கி இங்கு வந்திருக்கிறாய். அது இப்போ நாம் இப்போது போதல் என்பதை இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போவதை சொல்லுகிறோம். ஆனால் இலக்கியங்களில் பல இடங்களில் போதல் என்பது அந்த வருதல் என்ற பொருளிலும் வரும். போயினை என்ற பொழுது, நீ வந்திருக்கிறாய் என்ற பொழுது உன்னுடைய தன்மையை பார்த்தால், ஆராய்ந்து பார்க்கும்போது 1000 ராமர்கள் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று பரதனை, பரதனுடைய அந்த பண்பு நலத்தை மிகப்பெரிய சிகரத்தில் வைத்து கொண்டாடுகிறான் குகன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் அது அதான் அதில் அந்த புகழினோய் என்பதை நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு விழிச்சொல்லாக, புகழினோய், புகழுடைய பரதனே, நீ தாய் ஒரு உனக்கு கிடைத்த அந்த ராஜ்யத்தை விட்டுவிட்டு நீ இங்கு வந்திருக்கிறாய் என்ற பொழுது உன்னுடைய தன்மையை பார்த்தால் என்ன தெரிகிறது என்றால், 1000 ராமர்கள் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறான். இதுதான் ஓகே. அதன் சாரமான கருத்து. ஐயா, இதன் வனத்திற்கு போயினை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது நீ இவ்வளவு கிடைத்தும் நீ வனத்திற்கு போயினை என்ற பொழுது. அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இதை அந்த போயினை என்பதை பொதுவாக வலு அமைதியாக எடுத்துக்கொள்வார்கள். வருதல் என்ற வார்த்தை தான் அங்கு வரணும். போயினை என்பது வந்ததை குறிக்க வந்திருப்பதனால் வலு அமைதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இலக்கணம் சொல்வார்கள். அப்படி வலு அமைதியாக கொள்ளாமல் நீயும் வனத்திற்கு போனாய் என்று ஒரு படர்க்கையில் பேசுகிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம். முன்னிலையில் பேசாமல் படர்க்கையாக, பரதனை படர்க்கையாக வைத்து பேசுகிறான். நீ உன் ராஜ்யத்தை விட்டுவிட்டு நீயும் வனத்திற்கு போயினாய் என்று அந்த படர்க்கையாக வைத்து பேசுவதாக எடுத்துக்கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக இருக்கும். போது என்பது பொழுது என்று வரும். பல இலக்கியங்களில் அப்படி வரும். இடையில் ஒரு சிறப்பு அழகர ஒற்று பெற்று வரும். பல இடங்களில் அப்படி வரும். நாம் ஏற்கனவே அப்படி பார்த்திருக்கிறோம் சில இடங்களில். இது பேச்சு வழக்கு. இந்த போயினை என்ற போது, இந்த போது என்ற வார்த்தை அதில் சேர்ந்து வருவது என்பது பேச்சு வழக்கு. இப்போது கூட நாம் ஒன்றை பேசும்போது அவ்வாறு பேசுகிறோம் அல்லவா. அவ்வளவு பெரிய அவரே அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்ற போது அந்த கூட்டத்தின் சிறப்பை பற்றி நாம் சொல்லவா வேண்டும் என்று அந்த போது என்ற வார்த்தையை அதில் இணைத்து அப்படி சொல்லுவோம். ஒன்றை சிறப்பித்து சொல்லும்போது அந்த மாதிரி இதுவும், நீ ராஜ்யத்தை துறந்து விட்டு வனத்திற்கு வந்திருக்கிறாய் என்ற போது உன்னுடைய தன்மையை, உன்னுடைய அந்த பண்பையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் 1000 ராமர்கள் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள். இது ராமனை குறைப்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. ராமனை இங்கு அவன் குறைத்து மதிப்பிட்டு விட்டான் குகன் என்று நாம் கூறிவிடக்கூடாது. பரதனை உயர்த்தி சொல்லுகிறான். உயர்த்தி சொல்வதற்காக தான் கொண்டாடக்கூடிய ராமனோடு இணைத்து பேசுகிறான். இதில் அந்த தாய் உரை என்பது தாய் உரை இப்படி இணையும். தாய் உரை, அதை பிரித்து தாய் தாய் உரை என்று பிரித்து எழுதியிருக்கிறார்கள். அதன் பிறகு போயினை 1000. இந்த இரண்டாவது எழுத்தெல்லாம் ஒட்டி வருது. 1000, போயினை, தாய் உரை. ஆனால் இங்கு தீவினை என்ற இடத்தில் மட்டும் வகரம் வருகிறது. இங்கெல்லாம் எகரம் இருக்கிறது, அங்கு மட்டும் வகரம் வருகிறது. அதுவும் இதை எதுகையில் ஒரு சேர்த்தி தான், அதை இணை எதுகை என்று சொல்வார்கள். இந்த எகரம் வகரம் எல்லாம் இடையினை எழுத்து தானே, அதனால் அந்த இணை எழுத்து ஒத்து வந்து இருப்பதனால் அதை இணை எதுகை என்று பிரிவில் அடக்கி விடுவார்கள். பொதுவாக மிக அரிதாகத்தான் இப்படி வரும், மாறி வரும். இங்கே அப்படி மாறி வந்திருக்கிறது, அது கொஞ்சம் கவனிக்கத்தக்கது. ஐயா, வேறு சந்தேகம் இல்லையா? ஆ சரி. அடுத்த பாடல் போகலாம். தாதை என்ற சொல் இதில் ஒரு அரிய சொல், தந்தையை குறிக்கக்கூடியது. திருவாசகத்தில் கூட சிவபெருமானை பற்றி மாணிக்கவாசகர் வேலன் தாதை என்று குறிப்பிடுகிறார். வேலவனின் தந்தை சிவபெருமான் என்பதனால் சிவனை குறிப்பதற்கு வேலன் தாதை என்ற சொற்றொடரை மாணிக்கவாசகர் பிரயோகித்திருக்கிறார். தாதை என்பது தந்தையை குறித்து வரும். இவ்வாறு சொல்லிவிட்டு மீண்டும் மறுபடியும் அந்த பரதனுடைய பாதத்தில் விழுந்து குகன் வணங்குகிறான். இவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறானே, இவனல்லவா கும்பிடத்தக்கவன் என்று கருதி அவனை மீண்டும் பாதத்தில் விழுந்து வணங்கி அவன் கால்களை பிடித்து கொண்டு, அவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு மிக உயர்த்தி அவனை துதிக்கிறான். உன்னை நான் எப்படி புகழ்வது? இது காலம் வரைக்கும் உன்னுடைய மரபில் தோன்றிய உயர்ந்த அரசர்களுடைய புகழ் அனைத்தையும் உனக்குரியதாக நீ ஆக்கி கொண்டாய். அவ்வளவு புகழுக்குரியவனாக நீ ஆகிவிட்டாய் என்று அந்த பரதனை மிகவும் சிலாகித்து பேசுகிறான் குகன். இப்படி குகன் பேசிக்கொண்டு இப்படி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒற்றுமையாகி பேச ஆரம்பிக்கிறார்கள். அதன் பிறகு பரதன் குகனிடம் வினவுகிறான், என் அண்ணன் இந்த பாதை வழியாகத்தான் வந்தானா? அவன் எங்கு தங்கினான் என்றெல்லாம் விசாரிக்கிறான். பரதன் குகனிடம் விசாரிக்கிறான். குகன், ஆம், இங்குதான் வந்தான், இப்படித்தான் வந்தான், இந்த இடத்தில் தான் தூங்கினான், வா வா வா வா, உனக்கு நான் அந்த இடத்தை காட்டுகிறேன் என்று பரதனை கூட்டிச் செல்கிறான். ராமன் அங்கு தங்கியிருந்த இடத்திற்கு கூட்டிச் செல்கிறான். அந்த கங்கை நதி ஓரத்தில் ராமன் தங்கியிருந்த இடத்திற்கு பரதனை குகன் கூட்டிச் செல்கிறான். அங்கே ஒரு கல் பரப்பில், கற்றறையில் புல் படுக்கை ஒன்று கிடைக்கிறது. இந்த புல் படுக்கையில்தான் ராமன் படுத்தான் என்று குகன் சுட்டி காட்டுகிறான் பரதனுக்கு. அதை பார்த்து மிக்க வேதனை அடைகிறான் பரதன். ராஜ மாளிகையில் அம்சதூளிகா மஞ்சத்தில் சகல சௌகரியங்களுடன் கண் துயின்ற தன் அண்ணன் இப்படி கட்டாந்தரையில் புற்படுக்கையில் படுக்கும்படியாக நேர்ந்து விட்டதே, அதற்குத்தான் காரணமாகிவிட்டோமே என்று அவன் வேதனை அடைகிறான். இப்படி அண்ணன் துன்புறுவதற்கு காரணகர்த்தாவாக தானே ஆகிவிட்ட அந்த சூழ்நிலையும் போக்கை நினைத்து அவன் மனம் சொல்லோனா வேதனைக்கு உள்ளாகிறது. இப்படியே அவன் அனுபவிக்கின்ற வேதனையெல்லாம் கம்பர் பாடிக்கொண்டே வருகிறார். ராமன் துயின்ற இடத்தை பார்த்த பரதன் அதன் பிறகு இலக்குவனை குறித்து விசாரிக்கிறான். ராமனும் என் அண்ணனும் அண்ணியாரும் இங்கு துயின்றிருந்தார்கள், இலக்குவன் என்ன எங்கு துயின்றிருந்தான், அவன் அன்றைய இரவு எந்த இடத்தில் கழித்தான் என்று குகனிடம் வினவுகிறான். வினவுகிறான் பரதன். குகன் அதற்கு சொல்லக்கூடிய பதிலாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் தான் இந்த 225வது பாடல். இலக்குவனை குறித்து பரதன் வினவுகிறான் குகனிடத்து, அதற்கு விடை கூறுகிறான் குகன். அந்த பாடலாக வந்திருப்பது தான் இந்த பாடல். அல்லையாண்ட் அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர் போடும் வீரன், கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள், எல்லை காண் பழவு நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, ராமனும் சீதையும் தூங்கிக் கொண்டிருக்க இலக்குவன் என்ன செய்தான் என்றால், அவன் தூங்கவில்லை. அவன் தனது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் காவலாக வில்லை ஏந்திய கரத்துடன் கண்கள் இமைக்காமல் நின்று கொண்டிருந்தான், காவல் பணி செய்து கொண்டிருந்தான் என்று அந்த இலக்குவனுடைய செயலை இங்கு குகன் எடுத்துரைக்கிறான். அதை அவன் எவ்விதமாக எடுத்துரைக்கிறான் என்பதில் தான் அங்கு கவிதை வந்து சேர்கிறது. இது ஒரு சாதாரண செய்தி. ராமனும் சீதையும் தூங்கினார்கள், இலக்குவன் தூங்கவில்லை, காவல் செய்து கொண்டிருந்தான். இதை இப்படி சாதாரணமாக சொல்லிவிடலாம். இது ஒரு செய்தி வாக்கியமாக முடியும், அவ்வளவுதான். உரைநடையாக எழுதும் போது கதையில் இது ஒரு சிறு பத்தியாக அமையும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் செய்தி இதில் இருக்கக்கூடியது. ஆனால் அதை வார்த்தைகளில் கோர்த்து அமைக்கின்ற விதத்தில் தான் அது அங்கு கவித்துவமாக மாறிவிடுகிறது. இந்த சாதாரண பதிலை, குகன் சொல்லக்கூடிய இந்த சாதாரண பதிலை மிக அழகான கவித்துவம் ததும்பும் கவிதையாக மாற்றி கம்பர் நமக்கு விருந்தளித்திருக்கிறார். அல்லை ஆண்ட அமைந்த மேனி அழகனு அவளும் துஞ்ச. இந்த முதல் அடி ராமனும் சீதையும் தூங்கினார்கள் என்பதை சொல்கிறது. ராமனும் சீதையும் தூங்கினார்கள் என்பதை எவ்வாறு சொல்கிறான் குகன்? அல்லை ஆண்ட அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, ராமனை குறித்து சொல்லும்போது சொல்கிறான். ராமன் கருநிறம் வாய்ந்தவன், கருநிற மேனி வாய்ந்த ராமனும் அவளும் தூங்க என்று கூட சொல்லவில்லை. அப்படி சொன்னாலும் அது செய்தி வாக்கியம்தான். ஆனால் அதை எவ்வாறு சொல்கிறான் என்றால், அல்லை ஆண்டு அமைந்த மேனி, ராமனுடைய மேனி கருமேனி என்பதை வேறு விதமாக சொல்கிறான். அல்லை ஆண்டு அமைந்த மேனி, இருளை ஆட்கொண்டு வடிவமைப்பு பெற்றுள்ள மேனியை உடைய அழகனாகிய ராமன் என்று சொல்கிறார். அல் என்றால் இரவு என்பது நாம் இப்போது வழக்கத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு சொல் தான். அதை நாம் ஏற்கனவே பல இடத்தில் பார்த்திருக்கிறோம். அல்லும் பகலும் என்றெல்லாம் சேர்த்து சொல்லும் போது அங்கு அல் என்பது இரவை குறித்தே நாம் நம்மை அறியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லும் பகலும் அவர் பாடுபட்டார் என்று சொல்வோம். அல் என்பது இரவை குறிக்கும், இருளையும் குறிக்கும். இரவை குறிக்கும் வார்த்தை அப்படியே ஆகுபெயராக இருளையும் குறிக்கும், இயல்பாக அது குறித்துவிடும். ஆகவே அல் என்பது இருள் என்ற பொருளில் வருகிறது. அல்லை ஆண்டு அமைந்த மேனி, இருட்டையே எடுத்துக்கொண்டு ஒரு மேனியாக எடுத்துக்கொண்டு வந்தது போன்ற அழகு உடையவன் ராமன் என்று சொல்லுகிறான். பொதுவாக இது இப்படி கண்ணன் கரையேல் என்று இருக்கிறார் என்று கேலியாக சொல்லுவார்கள். அவர் அப்படி ஒரு கருப்பு, இரு அமாவாசை இருட்டு கருப்பு என்று கருநிறம் வாய்ந்தவர்களை நம்மவர்கள் கேலி பேசுவார்கள். ஆனால் அந்த ஓமை, அந்த அமாவாசை இருட்டை கேலிக்காக ஓமையாக்கி பேசுவார்கள் நம்மவர்கள். ஆனால் இங்கு அந்த அதையே சிறப்பு சிறப்பு சேர்த்து பேசுகிறான் குகன். ராமனுடைய மேனி அவ்வளவு கருநிறம் வாய்ந்ததாக இருக்கிறதாம். இருட்டே ஒரு வடிவம் எடுத்து வந்தது போன்ற ஒரு உருவத்துடன் ராமன் இருக்கிறானாம். அதை அவ்வளவு அழகாக கோர்த்து சொல்கிறான் குகன். அல்லை ஆண்டு அமைந்த மேனி, அமைந்த மேனி, அந்த கட்டமைந்த மேனி, இருளை அப்படியே ஆட்கொண்டு, அப்படியே எடுத்துக்கொண்டு, கட்டமைந்த மேனி உடையவனாக இருக்கக்கூடிய அழகன். இங்கு அந்த அழகன் என்ற வார்த்தையை சேர்க்காவிட்டால் அது இருட்டு வண்ணம், அப்படியானால் அது அழகில்லை போல் இருக்கிறது என்பது போல ஒரு எண்ணம் பலருக்கும் உடனே தோன்றிவிடும். ஏனென்றால் பொதுவான ஒரு மனப்பதிவு கருநிறம் அழகற்றது என்ற ஒரு மனப்பதிவு இருக்கிறது. எனவே பொதுவாக அப்படி சொல்லும்போது அப்படி ஒரு தோற்றம் வந்துவிடக்கூடும். ஆனால் அங்கு அழகன் என்று அடிக்கோடிட்டு சொல்வது போல அந்த வார்த்தையை கம்பர் அங்கு இணைக்கிறார். கருநிறத்தில் அவ்வளவு அழகாக அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக அமைந்த மேனி அழகன், அல்லையாண்டு அமைந்த மேனி அழகன் என்று மிக அழகான சொற்றொடரில் ராமனுடைய வனப்பை நமக்கு தீட்டி காட்டுகிறார். புகனின் வாய்மொழியாக கம்பர் தீட்டி காட்டுகிறார். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. ராமனை பற்றி சொல்லும்போது இவ்வளவு நீளமாக சொல்லுகிறான். அவனுடைய மேனி அழகை குகன் வர்ணித்து இவ்வளவு நீளமான ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறான். ராமன் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லவில்லை. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் என்று அவ்வளவு நீளம் நீட்டி முழக்குகிறான் ராமனை குறித்து சொல்லும்போது. ஆனால் சீதையை குறித்து சொல்லும்போது அவள் என்று முடித்து விடுகிறான். இதுதான் பண்பு, அவனுடைய பண்பு அங்கு தெரிகிறது. பிறன் மனையை நோக்காத பேராண்மை மிக்கவனாக அவன் இருந்தான். பிறன் மனைவி மனையை ஏதோ ஒரு உருவமாக மட்டுமே, ஒரு தோற்றம், அவர்களோடு பேசும்போது வெறும் ஒரு உருவமாக அப்படி பார்த்து பேச வேண்டுமே தவிர ஆராய்ந்து, அழகுகளை ஆராய்ந்து பார்க்கும் விதமாக நோக்கக்கூடாது. அதன் பிறன்மனை நோக்காமை வேறு எந்த விதமான சலனத்துக்கும் சபலத்துக்கும் இடம் தரும் விதமாக நோக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வள்ளுவரே பிறன்மனை நோக்காமை என்ற ஒரு அதிகாரத்தை தனியே படைத்திருக்கிறார். அதாவது ஆண்கள் பெண்கள் அலுவலகங்களிலெல்லாம் பேசக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் பிறன்மனையாக ஒரு பெண் இருப்பாள் என்றால் அவளை ஒரு தோற்றமாக, ஒரு சக மனித உயிராக அப்படி பாவித்து பேசக்கூடிய ஒரு நிலை வேண்டுமே தவிர அழகுகளை தனித்தனியே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது. அது ஒரு நாகரிகமற்ற செயல் என்பதை வள்ளுவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதனுடைய அந்த வள்ளுவனுடைய அந்த அதிகாரத்தினுடைய காட்சி உரையாக இங்கு குகனுடைய தன்மை இங்கு நமக்கு வெளிப்படுகிறது. ராமனை பற்றி சொல்லும்போது ராமனை அவன் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அளந்து பார்த்து அவனுடைய அழகை கொண்டாடி மனதுக்குள் பதித்து வைத்து இருக்கிறான். ஆனால் சீதையை அவன் அப்படி பார்த்ததல்ல. ராமன் பக்கத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறார் என்ற அளவில் தான் அவன் பார்த்திருக்கிறான். அவ்வளவுதான். எனவே அவனிடமிருந்து இயல்பாக அவளும் துஞ்ச என்று வார்த்தை வருகிறது. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. ராமனுக்கு இவ்வளவு நீளமான விளக்கமாக அவனுடைய வடிவழகை வர்ணித்து சொன்னவன் சீதையை ஒற்றை வார்த்தையில் அடக்கி விடுகிறான். அவளும் துஞ்ச. துஞ்சுதல் என்றால் தூங்குதல். துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எஞ்ஞான்றும் நஞ்சுண்பவர் கள்ளுண்பவர் என்று வள்ளுவர் சொல்கிறார். தூங்குபவர்கள் இறந்தவர்களுக்கு சமானம், அதுபோல கள்ளுண்பவர்கள் நஞ்சுண்பவர்களுக்கு சமானம் என்று வள்ளுவர் சொல்கிறார். அங்கு அந்த துஞ்சுதல் என்ற வார்த்தை தூங்குதல் என்ற பொருளில் திருக்குறளில் வந்திருக்கிறது. இரண்டு பேரும் தூங்க, அழகனும் அவளும் துஞ்ச, வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும். லக்குவன் என்னவாக இருந்தான் என்றால், லக்குவன் தூங்கினானா? தூங்கவில்லை. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால், வில்லை ஊன்றிய கையோடு, வில்லை அப்படி பற்றி பிடித்த கையோடும், ஒரு கையில் வில்லை அப்படி ஊன்றி பிடித்திருக்கிறான், வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும் வெய்து உயிர்ப்பு. உயிர்ப்பு என்றால் மூச்சு விடுதல், உயிர்த்தல் என்றால் மூச்சு விடுதல். நாம் இப்போது உயிர்த்தல் என்பதை மீண்டும் உயிர் பெற்று வருவதை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் நடைமுறையில். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? உயிர்த்தல் என்றால் மீண்டும் உயிர் பெற்று வருதல், உயிர்த்தல், உயிர் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் உயிர்த்தல் என்ற வார்த்தையை நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். உயிர்த்தல் என்பதற்கு மூச்சு விடுதல் என்ற பொருள் உண்டு. அது இலக்கியங்களில் எல்லாம் பல இடங்களில் பயின்று வரும் உயிர்த்தல். திருக்குறளில் கூட இந்த உயிர்த்தல் என்பது மூச்சு விடுதல் என்ற பொருளில் வருகிறது. ஒளித்த கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். எலிகளெல்லாம் சேர்ந்து பெரும் படையாக வந்து ஆரவாரம் செய்தாலும் என்ன பயன்? அந்த எலிக்கு எதிராக ஒற்றை நாகம் இருந்து கொண்டு ஒரு மூச்சை வெளிப்படுத்தினால், தன்னுடைய மூச்சை வெளிப்படுத்தினாலே அந்த எலிகள் எல்லாம் ஓடி சிதறி ஓடிவிடும். அந்த நாகம் ஒரு பெருமூச்சை விட்டால் போதும் அந்த எலிகள் எல்லாம் சிதறி ஓடிவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு அந்த உயிர்த்தல் என்ற வார்த்தையை மூச்சு விடுதல் என்ற பொருளில் வள்ளுவர் கையாண்டு இருக்கிறார். அதே போல இங்கும் உயிர்ப்பு என்பது மூச்சு விடுதல் என்ற பொருளில் வருகிறது. வெய்து உயிர்ப்பு என்றால் வெப்ப பெருமூச்சு, வெய்து என்றால் வெப்பமாக என்ற பொருளில் வருகிறது. வெய்து என்ற வார்த்தையும் வெப்பமாக என்ற பொருளில் திருக்குறளில் வந்திருக்கிறது. நெஞ்சத்தார் காதலவர் ஆக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கரிந்து, என் காதலர் என் நெஞ்சுக்குள் இருக்கிறார், எனவே சூடான பதார்த்தங்களை பானங்களை நான் உண்பதில்லை, ஏனென்றால் நெஞ்சுக்குள் இருக்கின்ற என் காதலரை அது சுட்டுவிடும், எனவே நான் சூடான பொருள்களை உண்பதில்லை என்று ஒரு காதலி சொல்வதாக வள்ளுவர் சொல்லுகிறார். அங்கு வெய்து என்ற சொல்லை வெப்பமான உணவுப் பொருளை குறிப்பதற்கு வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆக வெய்து என்பது வெப்பமானது, அதற்கு பல வெய்து என்பது வெப்பமானது என்ற ஒரு குறிப்பு வினையாளனையும் பெயராக வெப்பமான பொருளையும் குறிக்கும். வெய்து வெய்தாக இருக்கிறது என்று குறிப்பு வினைமுற்றாகவும் அது வரும். இங்கு வினை எச்சமாக வருகிறது. வெய்து உயிர்ப்பு, வெப்பமான உயிர்ப்போடு, உஷ்ணமான பெருமூச்சோடு, உஷ்ணமான வெய்து உயிர்ப்பு, உஷ்ணமாக உயிர்ப்பு மூச்சு விட்டும், வீரன் கல்லை ஆண்ட உயர்ந்த தோளாய், கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லை காண் பலவும் நின்றான், வெப்பப்பொருள் பெருமூச்சு விட்டு கொண்டு, ஒரு கையில் வில்லை பிடித்திருக்கிறான், வெப்ப பெருமூச்சு அவனிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அந்த வெப்ப பெருமூச்சு வருகிறது என்றால், அந்த பெருமூச்சு என்பது சோகம் மிக அதிகமானவர்களிடமிருந்து நீங்கள் வருவதை நீங்கள் கண்டிருக்க முடியும். அது அளவுக்கு அதிகமாக சோகம் போய்விட்டு சோகம் மனத்தை அழுத்தி கொண்டிருந்தால், எப்படி சமையல் கலனில் அழுத்தம் அதிகமாகும் போது அழுத்தம் ஒரு கட்டத்தில் மீறி வெளிப்பட்டு அதற்குள் இருந்து சமையல் கலனில் இருந்து அந்த சத்தம் வெளிப்படுகிறதோ, அதுபோல மனதுக்குள் அதிகமான சோகம் உருவாக உருவாக ஒரு கட்டத்தில் அந்த அழுத்தம் தாங்காமல் வெப்ப பெருமூச்சாக வெளிபெறும். இது நடைமுறையில் நாம் பலரை இப்படிப்பட்ட வெப்ப பெருமூச்சை வெளிப்படுத்துபவர்களை நாம் பார்த்திருப்போம். அந்த நிலையில் இலக்குவன் இருக்கிறான். அவன் வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்போடும் கங்குல் எல்லை காண் பலவும் நின்றான். கங்குல் என்றால் இரவு, இரவின் எல்லை முடியும் வரைக்கும் அவன் நின்று கொண்டே இருந்தான். கண்கள் நீர் சொரிய, கண்களிலிருந்து நீர் சொரிந்து கொண்டே இருக்க, கண்ணீர் வார்ந்து கொண்டே இருக்க, அவன் விடியும் அளவுக்கும் அப்படியே நின்று கொண்டிருந்தான். இமைப்பிலன் நயனம், கண்களை அவன் இமைக்கவே இல்லை. நயனம் என்ற சொல் கண் என்ற பொருளில் வந்திருக்கிறது. கண்களை இமைக்கவே இல்லை, இமைப்பில்லாதவனாக கண் இமை கொட்டவே இல்லை. அப்படியே கண்களை விழித்து கவனமாக தன் அண்ணனை பாதுகாத்து கொண்டு அவன் நின்றிருந்தான். மிக சோகமிக்கவனாக வெப்ப பெருமூச்சை விட்டபடியே அவன் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்கிறான். இடையில் ஒரு சொற்றொடர் வருகிறது, கல்லையாண்டு உயர்ந்த தோழா என்று ஒரு சொற்றொடர் வருகிறது. அது பரதனை விழிக்கக்கூடிய வார்த்தைகள். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய், அங்கு ராமனை குறிக்கும் போது அல்லை ஆண்டு அமைந்த மேனி என்று சொன்னான். இங்கு பரதனை குறிக்கும் போது கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய், கல்லையே அப்படியே உள்வாங்கிக் கொண்டு உயர்ந்து இருப்பது போன்ற தோள்களை உடையவனே. கல் என்பது மலையை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடையவனே என்று அர்த்தம். பரதனை குறிக்கும் போது இவ்வாறு குறித்து பேசுகிறான் குகன். மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடையவனே வீரன். வீரனாகிய அந்த இலக்குவன் ராமனும் சீதையும் தூங்கிக் கொண்டிருக்க அவன் என்ன செய்தான் என்றால், வில்லை ஊன்றிய கையோடும் வேது உயிர்ப்போடும் கண்களில் நீர் சொரிந்து கொண்டிருக்க விடியும் வரைக்கும் இமைகள் இமைக்காமல் காத்து கொண்டு நின்றான் என்று சொல்லுகிறான் குகன். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வேது உயிர்ப்போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லைகான் பழவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். இதில் அரிய வார்த்தைகள் சில வந்திருக்கின்றன. அல் அல் என்றால் இருள், துஞ்சுதல் துஞ்சு துஞ்சல் என்றால் தூங்குதல், வெய்து உயிர்த்தல் என்றால் வெப்ப பெருமூச்சு விடுதல், கங்குள் என்றால் இரவு, கங்குள் எல்லை காண்பளவு என்றால் கங்குளின் முடிவு, அதாவது விடிகிற வரைக்கும் என்று அர்த்தம். விடியும் வரை, எல்லை காண்பு அளவு, எல்லை காணும் அளவு வரை என்று அர்த்தம். கங்குள் எல்லை காண்பு அளவு, அதாவது இரவின் எல்லையை காணும் அளவு. இரவின் எல்லை என்றால் இரவின் முடிவு என்று அர்த்தம். இரவின் முடிவை காணும் அளவு, அதாவது விடியும் வரைக்கும் நின்றான். நயனம், நயனம் என்றால் கண் என்று பொருள். கண்கள் இமைப்பில்லாதவனாக அவன் அவ்வாறு நின்று கொண்டிருந்தான் என்று குகன் சொல்லுகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இரண்டு சந்தேகங்கள் ஐயா. ஆ, கங்குல்க்கு வந்து வேற விளக்கம் இருக்கா ஐயா? வேற இடத்துல வருதாயா இந்த வார்த்தை? நிறைய முதல் முறையா இடங்களில் கேள்விப்பட்டேன். கங்குள், அதாவது பாரதிதாசனுடைய முதல் பாடல், ஆரம்பத்தில் அவர் பக்தி பாடலெல்லாம் எழுதி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் அவர் கடவுள் மறுப்பு சிந்தனையாளராக மாறி கடவுள் மறுப்பு பாடல்கள்லாம் எழுத ஆரம்பித்தார். பாரதியாரை முதல் முதலில் பாரதிதாசன் சந்தித்த போது தான் எழுதிய ஒரு கவிதையை காட்டுகிறார். அது பராசக்தியை போற்றி பாடிய பாடல். என்ன பாடல் என்றால், எங்கெங்கு காணினும் சக்தியடா, தம்பி ஏழுகடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடி அன்றம் கோடி அண்டம், அந்த தாயின் கைப்பந்தென ஓடுதடா, ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் எழுந்து கற்சனை செய்தது கண்டதுண்டோ, எனில் மங்கை நகைத்த ஒளி எனலாம் அவள் மந்த நகை இங்கு மின்னுதடா என்ற ஒரு பாடல், தான் எழுதிய பாடலை பாரதியாரிடம் பாரதிதாசன் படித்து காட்டியதாக சொல்லுவார்கள். இந்த பாடலை கேட்டு சிறப்பாக எழுதியிருக்கிறாய் என்று பாரதிதாசனை பாரதியார் தட்டி கொடுத்ததாக சொல்லுவார்கள். அந்த பாடலில் பராசக்தி பற்றி வர்ணிக்கிறார் பாரதிதாசன். ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் எழுந்து கற்சனை செய்தது கண்டதுண்டோ. ஒரு இரவில், கங்குள் என்றால் இரவு, ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும், மொத்தம் ஏழு வகையான மேகங்கள் இருக்கின்றன என்று இலக்கியங்களில் சொல்லுவார்கள். அந்த மேகங்களுக்கு ஏழு வகையான பெயர்கள் கொடுத்து அந்த ஏழு வகையான மேகங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த ஏழு வகைப்பட்ட மேகங்களும் ஒரு ராத்திரி ஒன்று கூடி இடி முழக்கம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது இந்த மகாகாளி சிரிக்கின்ற சத்தம் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் எழுந்து கற்சனை செய்தது கண்டதுண்டோ. எனில் மங்கை நகைத்த ஒளி எனலாம், அவள் மந்த நகை இங்கு மின்னுதடா. அவள் சிரிக்கும் போது, வாய்விட்டு சிரிக்கும் போது ஏழு மேகங்களும் கூடி, ஏழு வகைப்பட்ட மேகங்களும் கூடி இடி முழக்கம் செய்வது போல் இருக்கிறதாம் அந்த மகாகாளி சிரிக்கும் போது. அவள் அப்படி சிறு புன்னகை பூக்கும் போது அவையெல்லாம் மின்னல் ஒளி போல் இருக்கின்றனதாம் என்று அவர் அந்த பாடலில் பாடுகிறார். அந்த பாடலில் இந்த கங்குள் என்ற சொல் வருகிறது, இரவை குறிக்கும் விதமாக. இப்படி கங்குள் என்ற சொல் சரிங்க இன்னும் பல இடங்களில் இரவை குறிக்கும் விதமாக வரும். ஐயா, அதுக்கு வேர்ச்சொல் இருக்காயா? கங்குள் கங்குள் அதுக்கு என்பதற்கு வேர் வேறு வடசொல் போல தோன்றுகிறது ஐயா, இது வடமொழி சொற்கள் போல தோன்றுகிறது. இல்லை, இல்லை, வட சொல்லலை, அது தூய தமிழ் சொல் தான் கங்குள் என்பது. இதற்கு வேறு சரி என்னவென்று சரியாக தெரியவில்லை. சரியா, அடுத்த வரை வரியில வந்து எல்லைக்கான் காண காணல்ல, பலவும் காண்பு, அதிலேயே. காண்பு அளவும், எல்லை காண்பு அளவும். எல்லை காண்பு என்றால் காணுதல் என்று அர்த்தம். இப்போது நாம் காணுதல் என்று சொல்கிறோம் அல்லவா, காணுதல் என்பதை காண்பு என்றும் சொல்லலாம். என்னை எல்லை காணுதல் அளவும், அதை நீ இப்போது இந்த கால அமைப்பின்படி அதை சொற்றொடராக மாற்ற வேண்டும் என்றால் எல்லை காணுதல் அளவும், கங்குளின் எல்லையை காணுதுகின்ற அளவும் என்ற அர்த்தம் வருகிறது. அது சரி காண்பளவு, காண்பு. காண்பு, காண்புவோடு அளவும் சேரும்போது காண்பளவும் என்று வருகிறது. எல்லையை காணக்கூடிய அளவும். எல்லை என்றால் முடிவு, முடிவு தானே. இந்திய நாட்டின் எல்லை என்று நாம் சொல்லும்போது இந்தியாவினுடைய முடிவு, முடிவு, அது அது அந்த அந்த பரப்பு அதோடு முடிகிறது, அதுதான் எல்லை. எல்லை என்பது முடிவை குறிக்கும். கங்குள் எல்லை என்பது இரவின் முடிவு. சரிங்க. வேற சந்தேகம் இல்லையா? நயனம் என்பது திரைப்பட பாடல்களில் கூட பயின்று வருகின்ற ஒரு சொல் தான். பழைய திரைப்பட பாடல் ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது அப்படி என்ற ஒரு பாடல் ஒன்று. இப்புது பாடல்களில் கூட சில பாடல்களில் இந்த நயனம் என்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். கருவண்டு நயனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா என்றெல்லாம் வரிகள் எழுதியிருப்பார்கள். நயனம் என்ற நயனம் சொல் வந்து வட சொல்லாதே. வடசொல், அது வடசொல் தான், அது வடசொல். இப்பொழுது நட்சத்திரம் கொண்ட கண்கள் இருக்கும். ஆமாம், ஒரு பெண் நடிகருக்கு அப்படி அந்த அப்படி ஒரு பெயர் இருக்கிறது. ஆமாம், மிகவும் அழகான வர்ணனை இந்த பாடல்ல கம்பர் கொடுத்திருக்கிறார். ஆமாம், இலக்குவன் அது அதாவது ஒரு சாதாரண, சாதாரண ஒரு செய்தி தான். ராமனும் சீதையும் தூங்குகிறார்கள், இலக்குவன் காவல் காக்கிறான். இதை கவிதையாக மாற்றக்கூடிய ரசவாதத்தை கம்பர் இங்கு நிகழ்த்தி இருக்கிறார். அதான் சொற்கள் அந்த முறையில் கோலமிடப்படும் போது அங்கு கவிதை பிறந்து விடுகிறது. சரியான சொற்களை சரியான விதத்தில் கோர்க்கும் போது கவிதை பிறக்கிறது, அவ்வளவுதான். அதை இயல்பாக செய்தியாகவும் சொல்லலாம். அதே போல் இந்த பாடலில் வந்து அதாவது இலக்குவன் இயல்பாக ஒரு கோபமுடையவன், ராமன் முன்பு எப்பொழுதும் கோபத்துடனும் சினத்துடனும் காண்கின்றான். ஆனால் அவர்கள் உறங்கும் பொழுது அவன் அவர்களை பார்த்து கண்கள் சொரிய நிற்கின்றான் என்று கூறுவது அவன் ஆமா ஆமா அது இன்னும் ரசனையுட உள்ள பாடலாக உண்மை இருக்கும். உண்மை. ஆமா ஆமா அவனுக்கு கோபம் ஒரு பக்கம் பெருமளவு இருக்கிறது, தன் தந்தை மீது கோபம், கைகேயி மீது கோபம். இன்னொரு பக்கம் சோகம், கோபத்துக்கும் சோகத்துக்கும் சோகத்துக்கும் இடையே அவன் அல்லாடி கொண்டு இருக்கிறான். தன் அண்ணன் இந்த மாதிரியான துயர நிலைக்கு ஆட்பட்டு விட்டானே என்ற சோகம் அவனை வாட்டி வதைக்கிறது. சோகத்தின் வெளிப்பாடாக கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. சொல்வார்கள்ல ராமன் ஆ முன்பு அவன் கண்ணீர் வடித்ததாக கூறாமல் அவன் உறங்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிறது அதை காட்டுவது இன்னும் அழகாக தோன்றியது. ஆ அது ஆமாம், அதில் ராமன் முன்பு வடிப்பது என்பது அது ஒரு வீரர்களுக்கு அழகாக இருக்காது. பொதுவாக அந்த ஆண்கள் மற்றவர்கள் முன்பு அழ மாட்டார்கள். அது ஒரு ஆண்மையின் அடையாளமாக அதை அது அந்த காலத்திலிருந்தே அது இப்போது வரைக்கும் அது பெரும்பாலும் அது ஒரு நடைமுறையில் தான் இருக்கிறது. பெண்கள் மாதிரி சட்டென்று எல்லோருக்கும் முன்னிலையில் ஆண்கள் அழுது விட மாட்டார்கள். ஆனால் ஆண்களிலும் மென்மையான இதயம் படைத்தவர்கள் அழுவார்கள். அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கும் போது, தனிமை வாய்க்கும் போது அழக்கூடியவர்கள் உண்டு. அந்த நிலையில் இலக்குவன் இருக்கிறான் என்று நாம் இலக்குவனை பார்க்கிறோம். ஏன் அவர் சொல்லுவார்கள் இல்லையா, வந்து அப்புறம் லக்ஷ்மணன் வந்து 14 வருஷம் தூங்கவே இல்லை. ஆமாம், அது ஒரு தனி கதையை சொல்லுவார்கள். அந்த அது ஆமாம், கம்பராமாயணத்திலும் அப்படித்தான் வருகிறது. அவன் தூங்கியதே இல்லை என்று, அந்த தூக்கம் என்ற 14 வருஷம் தூங்கவே அந்த நித்ரா தேவியையே அவன், எனக்கு என்னை 14 வருடங்கள் என்னிடம் நீ வராதே என்று ஆமா. அவளுக்கு உத்தரவிட்டு அனுப்பிவிட்டான் என்றெல்லாம் கதை. யாராலையும் தூக்கத்தை வெல்லவே முடியாது இல்லையா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆனா தூக்கம் லக்ஷ்மணன் என்பது வந்து ஆமாம் அதை வென்று அவன் விட்டான். வந்து ஒரு வைராக்கியமான வீரன், அவன் தூக்கத்தையே 14 வருஷம் ஜெயிச்சிட்டான். அதான் சொல்வார்களே, அப்படி ஆமாம் அப்படிப்பட்டவன் தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும் இல்லையா, அது ஒரு ஆ அது தூக்கமே. ஆமாம், அதெல்லாம் அதாவது பின்னாடி அப்படியே கதைகள் ஒரு சின்ன பொறியாக இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே பெரிய பெரும் கதைகளாக உருவாக்கி அப்படியே, அதாவது இவன் தூங்காமல் இருப்பதற்கு அதுக்கு ஒரு காரணத்தோடு காரணம் ஆமா. தொடர்புபடுத்துறதுக்கு அவனை 14 வருடம் தூங்காமல் இருக்கக்கூடிய ஒருவன் தான் கொல்ல முடியும் இப்படியெல்லாம். இதெல்லாம் புலவர்களுடைய அந்த கற்பனையின் சிறப்பை தான் காட்டுகிறது. ஒன்றுக்கொன்று அப்படி தொடர்புபடுத்தி கதைகளை பின்னுவது, ஆமா, கதை பின்னல், அந்த கதை நிஜமாவே பின்னும் அப்படி கூடியது. அப்படி ஒரு வரம் இருந்ததா இந்திரஜித்துக்கு தெரியல. அது சில பதிப்பு ராமாயணத்தில் பல பிரிவு வெவ்வேறு ராமாயணங்கள் இருக்கின்றன. சில ராமாயணங்களில் அப்படி கதையும் இருக்கிறது. ஆனால் ஒன்று, ராமன் 14 வருடம் தூங்கவே இல்லை. ஏன்னா நான் கதையில எல்லாம் கேட்டிருக்கேன், இந்த கதா காலக்ஷேபம் எல்லாம் நான் ரொம்ப சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த எல்லாரும் திரும்பி பட்டாபிஷேகத்துக்கு வந்துருவாங்கல்ல, எல்லாம் ராமன் போர் எல்லாம் முடிஞ்சு ராமன் திரும்பியும் அயோத்தியைக்கே வந்துருவான்ல, சீதை ராமன் லக்ஷ்மணன். ஆமாம் அதனால்தான் நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க. ஒன் ஆஃப் த ரீசன், அந்த ஒரு சில மக்கள் வந்து அதுதான் தீபாவளி. ஸோ அந்த பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி ஆயத்தம் பண்ணியிருக்கும் போது அப்படியே அவனால் தூங்காமல் அப்படியே கண்ணை சொருகிடுதான் அந்த கதா காலட்சேபம். ஐ திங்க் கீரனோட இதுன்னு நினைக்கிறேன், புலவர் கீரனோ யாரோட இதில் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப சின்ன பிள்ளை, சின்ன ஏன்னா நான் ஒரு 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அவர் வந்து அவரால் தூங்காமல் அப்படியே ரொம்ப தூக்கம் வந்து அப்படி கண்ணை சொக்குமா. அப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து இல்லை, அந்த நம்ம வந்து கொட்டாவி விட்டு அப்படி சொடக்கு போடுவோம் இல்லையா, அதனால வந்து ஆஞ்சநேயர் சொல்லுவாரா, நீ பரவாயில்ல, நீ வந்து ஆஞ்சநேயர் வந்து இப்படி சொடக் போட்டுட்டே இருப்பாராம், ஓ தூங்காத தூங்காத அப்படின்னு. ஏன்னா இப்போ அவர் சொல்லுவாரா, நான் 14 வருஷம் நித்ரா தேவியை வந்து நான் வச்சிருந்தேன், நீ என் என் கிட்ட என் என்னை என்னை தீண்டக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ என்னால ஒரு நைட்டு இந்த ஒரு பொழுது என்னால தாங்க முடியலையே அப்படின்னு அப்படியே ரொம்ப இதுபடுவாங்க. அதை வந்து அந்த கதையோட அந்த சொல்லுவார்கள்ல, ஸோ ரொம்ப சிறு வயதுல ஆமாம், அதை கேட்டது எனக்கு இல்லை அது ஞாபகம் நிறைய இந்த வந்தது. மாதிரி கதைகள். அது இன்னும் கிராமத்தில் வில்லுபாட்டு எல்லாம் நடத்துகிறவங்க இன்னும் பல வெவ்வேறு விதமான யார் சொன்னா தெரியல, அழிஞ்சாத இதுவோ கதைகள் மாதிரி நிறைய வரும் அதுக்கு. ஆமாம், இதுலலாம் அந்த நான் மாதிரிலாம் வரும். கேட்டிருக்கேன். இந்த அவர் அப்படியே ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவரால் அப்படியே அப்படியே துடிப்பாராம். ஐயோ என்னால் எப்படி இன்றைய பொழுது, ஏன்னா அந்த நைட்டு முழுக்க கோலாகலமா அயோத்தியே அப்படியே ஜக ஜக ஜகன்னு களை கட்டியிருக்குமா, ஆனா லக்ஷ்மணனுக்கு மட்டும் தூக்கமா தூக்கம் தூக்கமா வருமா. ஓ, இதெல்லாம் ஒரு கதை. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயதில் அந்த ஒரு கதை காலட்சேபத்தில் கேட்டது. இது ரொம்ப இப்பொழுது இந்த வயதில் நினைத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, திருப்பி நான் உண்மைதான். அதெல்லாம் படிப்போமோ. இதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம் இல்லையா, இறைவன் கொடுத்த அனுகிரகம். உண்மைதான், உண்மைதான். இது படிப்பது என்பது எல்லோருக்கும் ஆமா, வாய்க்கக்கூடிய ஒன்றல்ல. இன்று நான் வந்து இங்க சாண்டியாகோவில் அனுமன் கோவில் கட்டுவதற்காக பூமி பூஜை, அவங்க ஒரு நிலம் வாங்கியிருந்தாங்க 2 வருஷம் முன்னாடி, அது ஒரு பிரச்சனையால அது அந்த நிலம் வாய்க்காம போயிடுச்சு. வேற இடத்துல நிலம் வாங்கி இன்னைக்கு பூமி பூஜை போடப்பட்டது ஆஞ்சநேயர் கோவில். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கே. இது வந்து எத்தனையோ வருஷத்து கனவு அந்த குழுவினருக்கு. இன்னைக்கு போய் எல்லாரையும் நேரில் பார்த்தது, அந்த ஆர்கிடெக்ட் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்தது, அந்த எல்லா மக்களையும் பார்த்தது, அது ரொம்ப அழகான அது ஒரு வனம். நான் நிறைய மாதுளம் பழம் பறிச்சுன்னு வந்தேன். அந்த இது வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அது வந்து குதிரைகள் கட்டும், அது என்ன சொல்லுவாங்க, தொழுவம் இல்லையா, அது ஹார்ஸ் பான். ஆனா அதெல்லாம் போயிடும், அது ப்ரீவியஸ் ஓனர் வந்து அது பெரிய 4 ஏக்கர் நிலம், அதுல நிறைய மரங்கள்லாம் இருக்கு. ஆனா நிறைய அந்த மாதுளம் பழம்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன் நிறைய இன்னைக்கு அந்த லேண்ட்ல இருந்து. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால நினைச்சேன் இன்னைக்கு நம்ம சாயங்காலம் இது ஒரு அனுபவம்ல, எவ்வளோ இது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா, இந்த ஆமாம், அதுவும் ராமன் இது கதையை படிப்பதற்கு. ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு புலவர் உட்கார்ந்து எழுதியதை இன்றைக்கு நாம் எடுத்து படிக்கிறோம் நாம என்றால் எடுத்து அது நாம் அது படிச்சுட்டு அதாவது 1000 வருடத்துக்கு முன்பு எழுதி ஒரு புலவர் எழுதியது, அது எந்த கதை என்றால் அது அதற்கு முன்பு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்புள்ள ஒருவர் பற்றிய கதை. அப்படிப்பட்ட ஒரு இருக்கோம். கதையை 1000 வருடங்களுக்கு முன்பு ஆமா, எழுதிய ஒரு அந்த நூலில் கதையை நாம் நம்ம அதை வந்து ஒருவர் உங்களை போல ஒரு நல்ல இன்னோ தமிழில் புலமையும் இந்த பொறுமையும், புலமை இருந்தா மட்டும் போறாது ஐயா, நீங்க பொறுமையா ஸ்ரத்தையா எடுத்து எங்களுக்கு படித்து வாசித்து காமிக்கிறீங்க இல்லையா, அது வந்து அது அது அது மாதிரி ஒருத்தர் நமக்கு அமைய பெற்று, ஒரு நல்ல குழுவினர்ல ஜெயராமன் போல ஒருத்தர் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து, இது எவ்வளோ பேரோட இன்னைக்கு அந்த கோவில் அவங்க எத்தனையோ பேரோட உழைப்பு கனவு இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அப்ப நினைச்சிட்டேன், ஒரு சின்ன ஒரு கிளாஸ்கே ஒரு சாயங்காலம் எல்லாமே ஒரு பல பலரோட உழைப்பினாலேயோ ஒரு முயற்சினாலேயோ நடக்கிறது. ரொம்ப பாக்கியம் பெற்று உணர்ந்தேன் இன்று அந்த இதுல. சரி சரி. நான் நினைச்சேன் இன்னைக்கு எல்லாரும் சாயங்காலம் போய் ஏதோ பண்ணுவாங்க, நான் போய் அந்த ராமன் கதையை படிப்பேன் இல்ல என் நண்பர்களோடு அப்படிங்கிறத போது ரொம்ப நன்றாக இருந்தது, அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஒரு அதுல வந்து ஒரு அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் என்று ராமனை சொல்கிறான் குகன். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் என்று பரதனை குறிப்பிடுகிறான். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் என்பது விழிச்சொற்றொடர், பரதனை விழிக்கின்றது, இது பரதனை குறிக்கிறது. குகன் அப்படி விழித்து பரதனை விழித்து பேசுகிறான். ராமனை குறிப்பிடும் போது அல்லை ஆண்டு அமைந்த மேனி, அண்ணன் தம்பி இரண்டு பேரையும் குறிப்பிடும் போது அண்ணனே அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன் என்றும், தம்பியை குறிப்பிடும் போது கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் என்றும் அவர் குறிப்பிடுவது அந்த அந்த அல்லையாண்டு கல்லையாண்டு என்ற அந்த சொல் அழகு மிகவும் சுவைக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஏய், இந்த மொழி, இந்த உபயோகித்து இருக்க மொழி வந்து ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்திருக்குமா, இல்லை அப்பயே வந்து இது மாதிரி ஆமாம், செய்யுள்கள் அந்த இருக்குமான்னு 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ளவர்களுக்கு இது எளிமையாகத்தான் இருந்திருக்கும், இருந்திருக்கும் இல்லையா? இருந்திருக்கும். ஏனென்றால் அதற்கப்புறம் 1000 வருடங்களுக்கு பிறகு நிறைய மொழிகளில் அப்படியே கொஞ்சம் மாறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும் காலந்தோறும். அதனுடைய கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு சில சில மாறுபாடுகளுக்கு உள்ளாகும். நீங்கள் சங்க இலக்கியங்களை படிக்கும்போது இந்த பாடலை விட மிகவும் கடினமாக இருக்கும். சங்க இலக்கியங்கள் எல்லாம் மிகப்பெரும் புலவர்கள் கூட உரை இல்லாமல் படிக்க முடியாது. ஆனால் ஓரளவு தமிழ் பயிற்சி உடையவர்கள் கம்பராமாயணத்தை உரை இல்லாமையே படிக்கலாம். அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், ஏன்னால் அது 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ளது தான். ஆனால் சங்க இலக்கியம் அதற்கும் 1000 வருடங்களுக்கு முன்பு உள்ள இலக்கியம் என்பதனால் அது அவ்வளவு சுலபத்தில் புரியாது. அதற்கு கண்டிப்பாக உரை தேவைப்படும். அப்படி காலந்தோறும் அந்த தமிழினுடைய அமைப்பு கட்டமைப்பு மாறிக்கொண்டே வருகிறது. பெரும்பாலும் புலவர்கள் அந்த காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த காலத்து சக வாசிப்பாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை வைத்து தான் யாத்திருப்பார்கள். அது காலப்போக்கில் நமக்கு பல சொற்கள் வழக்கில் இல்லாமல் போவதனால் அது கடினமாக தெரிகிறது, வேற ஒன்றுமில்லை. சரி. மிக்க நன்றி ஐயா. இப்போது நிறுத்திக் கொள்ளலாம், இதோடு இந்த பாடலோடு நிறுத்திக் கொள்ளலாம் ஐயா. சரி சரி, ரெண்டு பாடலையும் வாசித்து விடலாம். ஐயா கிளவுட் இதை நிறுத்திடுங்க, ரெக்கார்டிங் நிறுத்திடுங்க. சரி. அது எப்படி நிறுத்துவது? அதே ரெக்கார்ட் பட்டனையும் அனுப்புனீங்கன்னா அதை நின்றுடுவோம். ஆ, அந்த ஆமாம்.